ಸುಖೇಶು ದೈವಾತ್ ಭ್ರಷ್ಟ ಪದಾಧಿಕರೋ ಜೀವದಂ ಪದಾರ್ಹ ಪ್ರಾಯೋ ನಿದರ್ಶಯಿಸಿ ತತ್ ಪ್ರಥಮೋ ರಘೂಣಾಂ ತತ್ವಾದಯೋ ಪ್ರತಿನಿಧಿ ಮಣಿಪಾದುಕೇವಾ. ಅನ್ಯೇಷು ಸತ್ಸ್ವಿ ನರೇಂದ್ರ ಸುತೇಷು ದೈವಾತ್ ಭ್ರಷ್ಟ ಪದಾತ್ ಅಧಿಕರೋತಿ ಪದಂ ಪದಾರ್ಹ. ஒருவனுக்கு ஒரு பதவியை பெறுவதற்கு உண்மையான தகுதி இருக்கிறது. ஆனால் தெய்வசத்தினால ஏதோ காரணத்தினால அந்த சமயம் அவனுக்கு அது தவறி விட்டது, கெடுக்காமல் போயிட்டது. அப்படி போனாலும் கூட இன்னொரு காலத்தில் தகுதியுடைய அவனுக்கே அந்த வஸ்து திரும்பி வந்து சேரும் என்பது ஒரு பொது நியதி. இதற்கு உதாரணம் ஆறு அப்படின்னு கேட்டா, ராமனும் பாதுகேளும் என்று ரெண்டு உதாரணத்தை கொடுக்கிறான். அந்யேஷு சத்வபி நரேந்திரசு தேஷு தெய்வாது அந்யேஷு நரேந்திரசு தேஷு சத்வபி. தசரதருடைய குமாரர்கள் பரதாதிகள் மற்றவர்கள் நிறைய இருக்கா, இருந்தாலும் கூட பிரஷ்டஹா ராமனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யமானது கையேயின் வரத்தின் காரணமாக நழுவி போச்சு. அப்படி நழுவினாலும் கூட மறுபடியும் பரதாதிகள்லாம் இருக்கிற காலத்துல பரதாதிக்கு அந்த ராஜ்யம் போகல. யாருக்கு வந்தது அப்படின்னு கேட்டா, பதால் அதிகரோ பதம் பதார்கா. அதுக்கு எது உவார் உரிமையுடையனோ அவனே திரும்ப அதை பெறுகிறான் அப்படின்னா. பிராயோ நிதர் செய்தி தத் பிரதமோ ரகுணாம். இதுக்கு ராமனே ஒரு உதாரணம். ராமனுக்கு கைகை வரத்தினால அவனுக்கு பட்டாபிஷம் நடக்க வேண்டி இருக்க அந்த கைவிட்டு போச்சு. கைவிட்டு போனாலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவனுக்கே அந்த ராஜ்யம் கிடைச்சது. அதனால உரியவனுக்கு ஒரு சமயம் ஏதாவது தெய்வாது விட்டு போனாலும் கூட அந்த வஸ்து அவனுக்கே கிடைக்கும் என்று தெரிகிறது. அதே போல தத்வாதையோ பிரதிநிதி மனுபாதகேவா. பாதுகை எங்க இருக்கணும், அதுக்கு ஸ்தானம் எது எம்பெருமானே தெருவடி, அது பதாத் பிரஷ்டா தெரிஞ்சுதான். எம்பெருமானுடைய திருவடியில் இருந்து நழுவிச்சு, நழுவின ஒருபாடு என்ன ஆச்சது அப்படின்னு கேட்டோம்னாக்கே, அதுக்கப்புறம் மறுபடியும் பதத்தையே பெற்றது. எம்பெருமானுடைய ராவனுடைய மறுபடியும் திரும்பி ராவனுடைய பதத்தையே திரும்பி வந்து சேர்ந்தது இல்லையா. நடுவில் அயோத்திக்கு போச்சு, ராஜ்யத்தை ஆண்டது. மறுபடியும் கடைசி காலத்தில் புஷ்பகமானத்தில் ராவன் வந்து எழுந்து வரும்போது இந்த திருவடியை கொண்டு ராவனுடைய இந்த பாதுகளை ராவனுடைய திருவடியில் கொண்டு பரதன் சேர்த்தான் என்று கதை அல்லவா. அதனால ஒரு சமயம் ராவனுடைய திருவடியிலிருந்து அந்த பதத்தை இழந்தாலும் கூட அதுக்குரிய ராவனுடைய திருடி மறுபடியும் திரும்பி அதுக்கே கிடைச்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். இதே சாதுரியமாக சாதிக்கிறாருங்க. பதத்தினால பிரஷ்டம், பதவியிலிருந்து இங்கே திருவடியிலிருந்து நழுவித்து, திருவடியிலிருந்து நழுவி மறுபடியும் பதத்தை பெற்றது. பதம்னா அங்க ராஜ்யஸ்தானம் தெரிஞ்சா அரசனா இருக்கும் ஞான ஒரு தன்மையை உயர்ந்த தன்மையை அது பெற்றது அப்படின்னு சமத்காரமாக சிரேஷையில அதுக்கு ஒன்றை விட்டாலும் கூட பதத்தை விட்டாலும் மறுபடியும் பதமே கிடைச்சது. திருவடியை விட்டாலும் ஸ்தானமாகிற ஒரு ராஜ்யஸ்தானமாக ஒரு ராஜ்ய அரசானது அதுக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா உண்மையிலே பதமாகறது மறுபடியும் கடைசியில ராவனுடைய திருவடியே கிடைச்சதுன்ற. ஆக எதாவது யார் யாருக்கு எது எது உரியதோ அது நடுவில் இடைஞ்சல் ஏதாவது வந்தாலும் கூட கடைசியில் அவருக்கே அது கிடைக்கும் என்பது ஒரு நியாயத்தை இந்த ரெண்டு உதாரணங்களாக சுவாமி ஜெயசிகர் சமர்த்தித்து காட்டுகிறார். சரணம் அனகவருத்தே கசிஜித் பிராப்திய நித்தியம் சகல புவன குப்தியை சத்வதே வர்த்ததேயா நரபதி பகுமானம் பாதுகேவாதிகச்சன் சபவதி சமயேஷு பிரேட்சிதைவாசியம். ஸ்லோகம் 825. சரணம் அனகவருத்தே கசிஜித் பிராப்திய நித்தியம் சகல புவன குப்தியை சத்வதே வர்த்ததேயா நரபதி பகுமானம் பாதுகேவாதிகச்சன் சபவதி சமயேஷு பிரேட்சிதஜ்ஞை உபாஸ்யா. சரணம் அனகவருத்தே கசிஜித் பிராப்திய நித்தியம் சகல புவனகுப்தி சத்வதே வசதேய. யவனொருவன் சத்ததே வர்த்ததே, நல்வழியில இருக்கானோம். எப்படி நல்வழியில இருக்கானோம் அப்படின்னு கேட்டாக்க, சரணம் அனகவருத்தேகே கசிஜித் பிராபிய நிச்சயம். அனகவருத்தேகே கசிஜித் பிராபியம். அனகவருத்தேகனா குற்றமற்ற வியாபாரங்களை உடையவர், குற்றமற்றவர், பெரிய மகான், என்ன நல்ல நிலையிலேயே நடந்து எல்லாரும் நல்வழிப்படுத்துகிறார். அப்படி ஏற்பட்ட ஒரு பெரியவர்கிட்ட என்ன, அல்லது அனகமா குற்றமற்ற செயலுடைய ஒரு ஆச்சாரியன்கிட்ட என்றும் பொருள் கொள்ளலாம். கசிஜித் பிராபிய நித்தியம், அவர் திருவடிவாரத்திலேயே இருந்து கசிஜித் சரணம் பிராபியம், அதாவது அப்பேற்ற உயர்ந்த பெரியவருடைய திருவடிவாரத்திலேயே வளர்ந்து அவரோடையே இருந்து அவரை போல நல்ல எண்ணத்தோட உலகத்தில் இருக்க முடியாத எல்லோருமே க்ஷேமத்தை அடையணும் என்கிற எண்ணத்தோட நல்ல வழியில நல்ல அனுஷ்டானத்துல எவன் ஒருவன் ஒரு பெரியவரை பின்பற்றி வாழ்கின்றானோ என்ன, அவன் எப்பொழுதும் மக்களாலும் அதேமாதிரி மன்னராலும் கொண்டாடப்படக்கூடிய நல்ல நிலையை அடைவான். அதாவது நரபதி பகுமானம் பாதுகே வாதிகச்சன்னு, பாதுகை எப்படியானால் ராமனையே பின்பற்றி அவன் திருவடியிலேயே இருந்து அவன் போன வழியிலேயே இருந்து என்ன நல்வழியிலேயே ஈடுபட்டு என்ன நல்ல நிலையில எப்படி இருந்ததோ அது அது விட்டாலும் கூட பின்னாடி என்ன பண்ணிருக்குது அப்படின்னு கேட்டவனாக்க, ராஜ்யத்தையே ராவன் திருவடியை விட்ட பொழுது பெரிய அயோத்தியா சாம்ராஜ்யத்துக்கே ராணியாக இருந்து என்ன அரசன் போன்ற ஒரு பகுமானத்தை அது அடைந்தது பாதுகை. அதுபோல சபவதி சபையேசு உபாசியாக நல்லவர்களை ஆசிரித்து இருப்பவன் ராஜாக்களாலே கொண்டாடப்படுவான். அது மாத்திரம் இல்லாமல் உபாசியா அந்த இங்கியாசு குபகலாகிறார் வால்மீகி. அது மாதிரி பாதுகா ராஜ்யம் நடக்கிற காலத்துல அங்க இருக்க முடியாத கோசல நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனாக்க, எல்லோரும் நெத்தியும் தினந்தோறும் பாதுகையை வந்து சேவித்து பாதுகையை உபாசனம் பண்ணார்கள். தெரிஞ்சா அப்போ பாதுகைக்கு எவ்வளவு கௌரவம் கிடைச்சது. அதனால நல்லோரை ஆசிரியத்து இருப்பவர்கள், நல்வழியிலேயே அவர் போல நல் மார்க்கத்திலேயே சென்று கொண்டு இருப்பவர்கள் எப்பொழுதும் பிற்காலத்தில் மன்னரால் போற்றப்பட்டு பிறராலும் உபசரிக்கப்பட்டு நன்று வாழ்வார்கள். அதே மாதிரி ஒரு சதாச்சாரியனை ஆசிரியத்து இருக்கும்படியான சிஷ்யர்கள் என்ன அவரை போலேயே நல்ல வழியில இருந்து நல்லவற்றை பிறருக்கு உபதேசம் பண்ணி தானும் நல்லவனாக நடந்து காட்டினால் அவன் பின்னாடி எல்லாராலும் போற்றப்படும் தன்மையை அடைவான் என்கிற ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச புரஜானாம் மாதாபவரே ததிக வரதே சத்யவாதி ததௌஜ சிந்தாதீத சமஜனிததாம் பாதுகாக்ரியாபிஷேக துர்விஜானஸ்வஹதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். ஸ்லோகம் 826. ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச புரஜானாம் மாதாவவரே ததிஹ பரதே சத்யவாதி ததௌஜ சிந்தாதீத சமஜனிததா பாதுகாக்ரியாபிஷேக துர்விஞ்ஞானஸ்வஹதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். ராமே ராஜ்யம் பிதுரபிமதம். மகாராஜா, நாளை தினம் புஷ்ய நட்சத்திரம் ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு வசிட்டத்தை சொல்லிட்டு வசிட்டர் கூட நாள் பார்க்கல. அன்னைக்கு நாள் அண்ணாருக்கும் தானே நாள் பார்த்து யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். ஆக ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவது தகப்பனாருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். பாவது சம்மதஞ்ச பிரஜானாம் இந்த விஷயத்தை மக்களிடையே தெரிவித்தார் தசரதர். அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதனால மக்கள் நாட்டு மக்களும் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை வேண்டினார்கள். பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்க வேண்டிய தசரதர் அப்பாவும் ராமனுக்கே பட்டாபிஷேகத்தை நிச்சயம் பண்ணினார். இந்த சமயத்தில் மாதாவரே ததிக பரதே, பரதனிடத்தில் ஏற்கனவே தாயார் என்ன பண்ணா கைகேயி இந்த வரம் கேட்டு தசரதர் கொடுத்திருந்தார். அந்த ரெண்டு வரத்தை வேணுங்கிற போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து கேட்டான். என்ன கேட்டான்? ராமன் ஆளணும், பரதன் ஆளணும், ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு. அதனால மாதா ஆபவரே ததிக பரதே, அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் யாருக்கு பண்ணணும்? பரதனிடத்துல பண்ணணும் அப்படின்னு அம்மா காரி கைகேயி கேட்டான். சத்தியவாதி இதை கொடுக்காத போனாக்க என்ன, தசரதர் அசத்தியவாதியா ஆயிடுவார், பொய் சொன்னவராக ஆயிடுவார். என்ன வரம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கார். அவருக்கு அந்த வரத்தை கேட்கிற காலத்துல கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆகினால சத்தியவாதி இதூச அவர் உண்மை பேசி வந்துடுறார் அப்படின்னாலே அசத்தியமா போகப்படாதுங்கிறதுக்காக கைகையை கேட்டபடி உன் மகனுக்கே பரதனுக்கே ராஜ்யத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டார் பரதனுக்கு. ஆனால் இந்த அதீத சவாஜினதா பாதுகாக்கிறியா அபிஷேகம். ஆக அந்த சமயத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கல, தெரிஞ்சா பரதனுக்கு கேட்ட தாயார் கேட்டால அந்த பரதனுக்கு கேட்ட யுவராஜ பட்டாபிஷேகமும் நடக்கல. ஆக ரெண்டு பேரும் என்னன்னா, ராமன் பின்னாடி காட்டுக்கு போனான், ராமன் ஆச்சரியன் பின்னாடி பரதனும் காட்டுக்கு போயிட்டான். ஆக ரெண்டு பேருக்கும் பட்டாபிஷேகம் நடக்கல. அப்புறம் என்ன நடந்ததுன்னார், சிந்தாதீத சமதிரிததா பாதுகாக்கிரியா அபிஷேகம். பாதுகாக்கிரியா அபிஷேகம், பாதுகைக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது பரதன் மூலமாக. எப்படின்னார், யாருக்கும் தெரியாது. சிந்தாதீதம், யாராலும் மனசா நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். தகப்பனார் தசரதன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார், நாட்டு மக்களும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார், வசித்தாதிகள் சம்மதித்தால் அவளும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ஆக முன்னாடி நினைக்காது திடீரென்று நடந்தது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னார். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, மகோ கிரகமற்ற பிரமாணம், நாம் என்ன பண்ணாலும் தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன பண்ணும், சொஹயம் துர்விஜானம், அதனுடைய ஹிருதயம் மனசுல தெய்வம் என்ன நினைக்கிறதுங்கிறத நம்மால நினைச்சு பார்க்க முடியாது. ஏன், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பார்கள். சம்ஸ்கிருதத்திலேயும் அந்யோ அந்யச்சிந்தேதி சொச்சந்தம் ஹிருதாமியங்கிறார் பெருமான். அந்யோகி அந்யச்சிந்தேதி, அவனவன் ஒவ்வொன்றும் ஏதோ தான் மனசன் நினைக்கிறான், ஆனா நான் என்னிஷ்டப்படி நினைக்கிறேன் என்கிறார் பெருமாள். ஆகையினால துர்வைஜானோ தெய்வம் அத்திர பிரமாணம், தெய்வத்தினுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறது யாரையும் அறிய முடியாது. அதனால தெய்வம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, இவர்கள் நினைச்சதற்கு மாறாக பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருக்கு. இது என்ன விசேஷம் கேட்டவனாம், ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும் தான் தசரதன் நினைச்சார். ஆனால் இப்ப நடந்ததோ பாதுகைக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே நடந்திருக்குதான். அதையினால தெய்வம் என்ன நினைக்கிறதுங்கிறது நம்மால் சொல்ல முடியாது. அதனால நாம் எவ்வளவு நினைச்சாலும் கூட பகவத் சங்கல்பப்படிதான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்கிற நீதியை இதிலிருந்து நாம் அறிகிறோம் என்கிறார் சுவாமி தேசியம். நாசிக்காமே சரணாகநாது பாதுகா பாதபீடம் யத்வாசன்னம் பரமியசதா பாதிராஜாசனஸ்ய பூர்வத்ரைவ பணிஹிதமபூத் அந்தராமேண ராஜ்யம் சங்கே பர்த்துஹு பகுமதி பதம் விக்ரமே சாஹசரியம். ஸ்லோகம் 827. நாதிக்ராமேத் சரணவஹநாத் பாதுகா பாதபீடம் யத்வாசன்னம் பரமிஹ சதா பாதிராஜாசனஸ்ய பூர்வத்ரைவ பிரணிஹிதமபூத் அந்தராமேண ராஜ்யம் சங்கே பர்த்துஹு பகுமதி பதம் விக்ரமே சாஹசரியம். எப்போதும் பாதவீட்டத்தில் இருக்கும் பெருமாள் பாதவீட்டத்தில் இருக்க முடியாத பாதுகைகளை காட்டிக்கொண்டு வழியில் இருப்பார். இப்போ பாதபீடம் பாதுகே ரெண்டு இருக்கு. எப்போதும் பெருமாள்கிட்ட பாதவீடமும் பக்கத்தில் இருக்கு, பாதுகையும் பக்கத்தில் இருக்கு. இதுல எது உசந்தது இல்லை, பாதபீடமா அல்லது பாதுகையா அப்படின்னு கேட்டா ரெண்டு பேரும் சமந்தான். ஏன் கேட்டார், நாதி கிராமே சரணவகநாத் பாதுகா பாதபீடம், பாதுகா பாதபீடம் நாதிக்கிரமே. ஏன் கேட்டார், சரணவகநாத் பாதபீடத்தை பாதுக மிஞ்சித்து வசந்தது சொல்ல முடியாது. பாதுகை என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருவடியை தாங்கிறது. பாதபீடம் என்ன பண்றது, சிம்மாசனத்துக்கு நேராக கீழே இருக்கு, அது மேலாம் தேடி வச்சிருக்கார் பெருமாள். அதனால பாதபீடமும் எம்பெருமானுடைய திருவடியை தாங்கிறது. அதனால ரெண்டு பேரும் எம்பெருமானுடைய திருவடியை தாங்குது என்கிற காரியத்தை செய்யணும், கைங்கிறத செய்வதனால ரெண்டும் சமந்தான் அப்படின்னார். அதுக்கப்புறம் பார்த்தா எத்வாசன்னம் பரமிய சதா பாதிராஜ ஆசனசிய, முதல்ல பாதுகை சொன்னோம், அடுத்தால பாதபீடத்தை சொன்னோம். பரம்னா பாதபீடம், அடுத்தது அந்த பாதபீடம் இருக்கேன், பாதபீடமே பாதுகை விட கொஞ்சம் உசந்ததோன்னு சொல்லலாம் போல இருக்குங்கிறார் இந்த அடியில. எப்படின்னு கேட்டாக்க, சதா பாதிராஜ ஆசனசிய, பாதபீடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, பாதபீடம்ங்கிறது பாதகையை வைக்க திருவடியை வைக்கக்கூடியதான ஒரு சின்ன ஆசனம், குட்டி ஆசனம், அது சிம்மாசனத்துக்கு நேராக கீழே இருக்கும், அது மேலே திருவடியை வச்சுப்பாங்க இல்லையா. அது எப்போது எங்க இருக்கிறது அப்படின்னா, பாதி ராஜா ஆசனஸ்யம், எம்பெருமான் ராஜாவினுடைய சிம்மாசனம் இருக்கேன், சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் சிம்மாசனத்துக்கு எதிரில் எப்போதும் பாதபீடம் இருக்கும், எங்கேயுமே போகாது, மாறாது, தெரிஞ்சா. அதனால் எப்போதும் சிம்மாசனத்துக்கு பக்கத்திலேயே பாதபீடம் இருப்பதனால பாதபீடமே கொஞ்சம் உசந்ததுன்னு சொல்லலாம் போல் இருக்கு பாதகையை விட அப்படின்னார். ஆனால் பூர்வத்திரேவ பிரணிகரம பூது சந்தராமேண ராஜ்யம், அப்போ பாதுகை பாதபீடம் ரெண்டும் எம்பெருமானுடைய திருவிழி தாங்குவதனால ரெண்டும் சமம்னு சொன்னார் முதல்ல. அப்புறம் பாதகையானது அப்பப்பொழுது அங்கங்கே விட்டு போயிடுறது, இந்த பாதபீடம் இருக்கே ஒரு சமயம் கூட விடாமல் சிம்மாசனத்தின் பக்கத்திலேயே இருக்கு. அதனால பின்னாடி ராஜ்யத்தை கொடுக்குற காலத்தில் ராஜ்யம் கொடுத்தா ராஜ்ய சிம்மாசனத்தை தானே கொடுக்குறார், சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் எது எப்போதும் இருக்கோ அதுக்கு தானே கொடுக்கணும், பாதகை கொடுத்தாருன்னா பாதபீடத்துக்கு கொடுத்தாருன்னா. அதனால பாதபீடத்துக்கு ராஜ்யத்தை கொடுத்துருக்கலாமோ இல்லையோ ராமன், அப்படி கொடுக்காமல் பாதகைக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்னு கேட்டார். பூர்வத்திரைவ பிரணிகரம பூது அந்தராமேண ராஜ்யம், பின்னாடி சொல்லப்பட்ட பாதியிடத்திலேயே ராமன் ராஜ்யத்தை கொடுத்தான். இது ஏன் ரெண்டு சமமா இருக்குச்சு, ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டவனா, அதோடைய ராஜ ஆசனம் வந்து பாதபீடம் ஒரு ஆசனம் இருக்கேன், அது இன்னும் கொஞ்சம் உட்டந்ததுன்னு கூட சொல்லியிருக்கோம், அப்படி சொல்லிட்டு அதுக்கிட்ட தான் ராஜ்யத்தை கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டா, சங்கே பர்து பகுமதி பதன் விக்ரமே சாகச்சரியம், இந்த பாதுகைக்கு என்ன விசேஷம் கேட்டா, பாதுகை பெருமாள் நடக்கிறதுக்கு சாதாரண பெருந்திருந்த காலத்துல எப்போது என்ன பண்ற, பாதையே போட்டு கிளம்புறார். ஆக எப்ப பார்த்தாலும் பாதைய வெளியில நடப்பதற்கு ஒத்தாசையாக இருப்பதனால அது உயர்ந்தது, அதனால அதுகிட்ட கொடுத்தாரு சொல்லலாம். அல்லது விக்ரமே சாகச்சரியம், விக்ரம்னா நடக்கிறது ஒரு அர்த்தம், இன்னொன்னு விக்ரம்னா பராக்கிரமன் தான். எம்பெருமான் வீரச்செயல்கள் புரிகின்ற காலத்துல வெளியில போய் தேவ அசுரெல்லாம் தரணம் பண்றது போடுறது, இவருதேவா அடிக்கிறது தள்ளுறது, இப்படி வெற்றி வாரி சூடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்துலதான் அவர் எம்பெருமான் பராக்கிரமத்தை காட்டுகின்ற இடத்துலாம் இதுவும் கூட ஒத்தாசையாக இருக்கு பாதுகையானது. அதனால யாரு தோழன் போன்று நம்முடைய காரியங்களில் ஒத்தாசையா இருக்காளோ அவர்கிட்ட தான் பிரீதி ஜாஸ்தியா இருக்கும். அதனால பாதுகா தேவியானவள் எப்பொழுதும் வெளியில பெருமாள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாத்துக்கும் கூட ஒத்தாசையாக, அசோக மகாராஜில ஒத்தாசையாக இருப்பதனால அதுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் என்று தெரிகிறது. ஆகவே பெரியவர்கள் என்ன பண்ணுவா, ஆறு தங்களுக்கு ஒத்தாசையா உதவியாக யாரு இருக்காளோ அவளுக்கு தான் பகுமானத்தை அதிகமாக செய்வார்கள் என்று. அதோடு ராமம் பட்டாபிஷேகமான ஒருபாடு, யுவராஜ பட்டாபிஷேகம் யாருக்கு பண்றது, யாரு யாரு யுவராஜா வைக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ண இந்த காலத்துல லட்சுமணனுக்கு கொடுக்க நினைச்சார். ஏன் நினைச்சார் அப்படின்னு கேட்டாக்க, லட்சுமணன் தான் போன இடங்கள சண்டைகளுக்கெல்லாம் எல்லாத்தையும் கூட ஒத்தாசையா இருந்திருக்கான் இல்லையா. ராமராமனுக்கு நடந்திருக்கிற காலத்துல இந்திரஜித் விரதத்தை லட்சுமணனே பண்ணியிருக்கான், அதுல பராக்கிரமத்தை யாரு காட்டுறாளோ அவளுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் தோணும். சமஜனிவஸ்திதி குண சீயம் அத்யுபேயுஷாம். ஸ்லோகம் 828. பிரதிபத சபலா பிபாதுகா லகுபதினா ஸ்வபதே நிவேசிதா சமஜனி நிபுர்தஸ்திதிஸ்ததா பவதி குணா சீயம் அத்யுபேயுஷாம். பாதுகை எப்பேற்பட்டது ரொம்ப சபலமானது இல்லையா. பெருமாள் ஊரடி வைக்கச்சலையும் அதுவும் நடந்து கொண்டுட்டே இருக்கு. சரிதா, சஞ்சல புத்தியுடைய வாழ ஒரு ஸ்தானத்தில் வைப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு சாதிக்கிறார், பிரதிபத ஜபலாபி அடி வைப்பதோடு சஞ்சலமாக இருந்தாலும் அசஞ்சசஞ்சு நடக்கிறதாக இருந்தாலும் கூட பெருமாள் என்ன பண்ணார் அப்படிங்கிட்டாக்க, ரகுபதினா ஸ்வபதே நிவேசிதா தன்னுடைய ஸ்தானத்தில் சிம்மாசனத்தில் அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கும்படியா பண்ணி வச்சார். சரி, அப்போ ஸ்திரமான குணம் புத்தி இல்லாதவால அஸ்திர புத்திகளுக்கு ஸ்தானத்தை கொடுக்கலாமோ அப்படின்னு கேட்டாக்க, சமஜனி நிபுர்தஸ்திதிஸ்ததா ஸ்தானத்தை கொடுத்த ஒருபாடு அந்த பாதை எப்படி இருந்தது அப்படின்ட்டாக்க, சஞ்சலமாகவே இல்லை. 16 வருஷ காலம் சிம்மாசனத்திலேயே இருந்து ராஜ்யத்தை ஆண்டது இல்லையா. அது என்னதுனால அப்படின்னு கேட்டவனாக்க, பவதி குணம் அத்யுபேயுஷாம். தனம் வந்துடுத்துனாக்க குணமும் வந்துடுவான். ஒருத்தர் ஏழையா இருக்கிட்டு ஒரு நிமிஷம் அடுப்பா கஷ்டப்படுவா, கேட்டா இல்லையாமா எல்லாம் பண்ணுவா. பணம் வசந்து நல்ல பணக்கார ஆளாயிடுச்சுனாக்க அப்போ பணம் உள்ளவனுக்கு பெருந்தன்மை கூடவே வந்துடும். அதனால இது ராஜ்யத்தையே பெற்றபடினால பாதுகாதேவிக்கு பெருந்தன்மை வந்துடுத்து. அதனால சஞ்சல புத்தி இல்லாமல் அசையாமல் ஒரே இடத்துல சிம்மாசனத்திலேயே இருந்து ராஜ்யத்தையே ஆண்டது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். குஜிப்பதே சிதிஹே துர்மணி பாதுகா குஜிது நகி வஸ்து சக்தி நிச்சயா நியதிக்கே வளம் ஈஸ்வரேச்சையா. ஸ்லோகம் 829. யதிஹே துரபூத் குஜிப்பதே சிதிஹே துர்மணி பாதுகா குஜிது நகி வஸ்து சக்தி நிச்சயா நியதி கேவலம் ஈஸ்வரேச்சையா. கேவலம் இந்த பாதுகா தேவி ஒரே இல்லையா, ஒரு இடத்துல இருந்தாப்புல ஒரு இடத்துல இல்லையா, எப்படி இருந்தா? எதிஹே துரபு குஜிப்பதே, பதம்னா திருவடின்னு அர்த்தம், பதம்னா ஸ்தானம் ராஜ்ய சம்மாசனம் அர்த்தம். இங்க பதம் திருவடின்னு அர்த்தத்தை வச்சுன்னு பேசா இருப்போம். எதிஹே துரபு குஜிப்பதே எம்பெருமானுடைய பதம் திருவடியில் இருக்கேன், திருவடியில சேர்ந்து இருக்கிற காலத்துல பாதுகா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, எதிஹேது பெருமாள் சஞ்சாரம் பண்றதுக்கு சலனத்துக்கு காரணமாக இருக்கு, பெருமாளும் நடக்க முடியாத பண்ணுகிறது. சிதிஹே துரணும் மணிபாதுகே குஜித்து, அதே பாதுகை என்ன ஆச்சு, அதுக்கு நேர் விரோதமா சிம்மாசனத்தில் இருக்கிற காலத்துல சிதிஹேது நிலையான இருப்போடு இருந்தது அப்படின்னு அர்த்தம். சிதினா ரட்சணம் அர்த்தம். ஒரே இடத்துல இருந்து அயோத்தியா சாம்ராஜ்யத்தை காப்பாத்திட்டு ரட்சணம் பண்ணிட்டு, அதனால நிதிஹே ஒரு சமயத்துல சஞ்சலத்துக்கு நடப்பதற்கு காரணமா இருக்கு, ஒரு சமயத்துல ஸ்திரமாக ஒரே இடத்துல இருப்பதற்கும் காரணமாக ஆறுது இந்த பாதுகை அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டால், நகி வஸ்து சக்தி நிச்சயா, வஸ்துக்கள் இடத்துல இன்னாருக்கு இன்னென்ன சக்தி தான் நிச்சயமா நம்மால சொல்ல முடியாது. ஏன்னா சில பேரை பாதித்து பாக்குறோம், இப்ப ஏற்பட்டவனா இப்படி மாறிவிட்டான் அப்படின்னு சொல்றோம். அதனால ஒரு வஸ்துவனுடைய சக்தியானது ஒரு சமயத்துக்கு தந்து மாறும். எப்படி மாறும், எதனால மாறுறது அப்படின்னாக்கேவலேச்சையாக பகவத் சங்கல்பப்படிதான் எல்லாம் நடக்கும். பகவத் சங்கல்பமானது அவருடைய சுவாவத்தை அதுதான் நிர்ணயிக்கிறது. அதனால ஒரு சமயத்துல அது சஞ்சலமா இருக்க முடியாத பண்ணினார் பாதுகைய, அதே ஒரு சமயத்துல சிம்மாசத்தில் இருந்து ஸ்திரமா இருக்க முடியாத பண்ணார், அதுக்கு நேர் விரோதமாக. ஆனா இப்படி பண்ணதுக்கு காரணம் என்ன, எம்பெருமானுடைய பகவத் சங்கல்பம் தான். ஆக பகவத் சங்கல்பமே எல்லாத்துக்கும் காரணம் என்று சுவாமிஜி என்று ஸ்லோகத்தில் சாதித்தபடி. அத்னி கிருத்தோபி மகதா தமேவ சேவே தசாகரம் புஷ்ணு அரபத சமயே ராமாது பாதாக்ராந்தாபி பாதுகா ராஜ்யம். ஸ்லோகம் 830. அத்வரீகிருதோ விமகதாம் தமேவ சேவே தசாதரம் புஷ்ணு அலபத சமயே ராமாது பாதாக்ராந்தா விபாதுகா ராஜ்யம். அத்வரீகிருதோபி மகதாம் தமேவ பூஷ்ணு சாதரம் சேவேதா. எவன் ஒருவன் முன்னுக்கு வரணும், நல்ல விருத்தியாட்டுன்னு ஆசைப்படுறானோ அவன் ஒரு பெரியவர்களே அண்டி இருக்கணும். அந்த பெரியவர் அவனை அவமானப்படுத்தினாலும் கூட அதெல்லாம் பொறுத்து கொண்டு அவனே அண்டி இருந்தானே ஆகியல் கடைசியில் அவன் நல்ல நிலையை அடைவான். புரிஞ்சா? அதரீகரோபி மகதா, மகதா பெரியவர்களாலே அதரீகரோபி தாழ்ந்தவனாக மதிக்காமல் பண்ணப்பட்டாலும் தமேவ சேவேத சாதரம் அவனே பரிவோடு சேவித்துக் கொண்டு அவனுக்கு வேண்டிய கடன்கள் கர்மாக்களை எல்லாம் செய்து கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு அடியானாகவே இருக்கணும். அப்படி இருந்தா ஏன் பூஷ்ணும் அது நான் ஒண்ணுக்கணும்னு ஆசை இருந்தா அது மாதிரிதான் இரு அப்படின்னு சொல்லிட்டார். எப்படின்னா அலபத சமயே ராமாது பாதாக்ராந்தாபி பாதுகா ராஜ்யம். இந்த பாதுகை இருக்கேன் பெருமாளால ரொம்ப அவமதிக்கப்பட்டது. தெரிஞ்சா எப்ப பார்த்தாலும் பாதுகை எதிர்க்க இருந்ததுனாக்கே உடனே அது மேல காலை வச்சு மிதிப்பார். ஆக காலால மிதிக்கப்பட்டிருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அதையே பொறுத்திருந்து பெருமாள் திருவிடிங்கையே இருந்துருந்தது. ஆனால் அப்படி இருந்தது என்ன ஆச்சுன்னா சமயே ராமாது பாதாக்கிராந்தாபி பாதுகா ராஜ்யம். தண்டகாரண்ய பிரவேசம் வாழ்ந்த காலத்துல பரதன் வந்தபோது என்ன ஆச்சு அப்படின்னாக்க பாதுகைக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. என்ன சமயே அந்த தண்டகாரண்யத்தில் இருந்தபோது மறுபடியும் புறப்பட வேண்டிய சமயம் ஏற்றப்பொழுது என்ன ராமாது பாதாக்கிராந்தாபி, ராமனால அவனுடைய திருவடியினால ஆக்கிரமிக்கப்பட்டு திருவடியினாலே மிதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பாதுகை ராமனுடைய ராஜ்யத்தையே அடைஞ்சது. ராமன் தன்னுடைய ராஜ்யத்தை அதுக்கு கொடுக்க முடியாது பண்ணான். அதனால பெரியோர் இடத்துல முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா பெரியோர் இடத்துல பணிவுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் அவமதிக்கப்பட்டாலும் கூட பின்னாடி நன்மையை அடைவான் என்று பரமொழி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதித்தபடி இதோ பிரவருத்தேய திரவியம் குணசம்ஸ்கார ராமபிஹி சேயசாதனமாம் நாதம் தத்வதத்ரம் சசாஸ்துமே. ஸ்லோகம் 831. விதௌ பிரவருத்தே எத்ரவியம் குணசம்ஸ்கார நாமபிஹி சேயசாதனமாம் நாதம் தத்வதத்ரம் சசாஸ்துமே. இதுவரை 10 ஸ்லோகங்களில சுபாஷித பத்ததி முடிஞ்சது. சுபாஷிதம் நல்ல நீதிகளை 10 ஸ்லோகங்களாக எடுத்து காட்டினாலும் சமாளி தேசிக்கிறேன். அடுத்தது இந்த பத்ததி பிரகீர்ணக பத்ததின்னு பேர். பிரகீர்ணகம்னா பலவித பல வகையில கலப்படம் உள்ளது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு முன்னாடி பாதியை வர்ணிக்கிற காலத்துல சுவாமி என்ன பண்ணியிருந்தா பாதியினுடைய குணங்கள் எல்லாம் அழகாக பேசினார். சரியா? அதுக்கு பிரபாவ பத்ததின்னு பெயர் சூட்டியாச்சு. அப்புறம் அபிஷேக பத்ததி அப்படிங்கிறதுல அதுக்கு நடந்த அபிஷேகங்கள் சம்ஸ்காரங்கள் எல்லாம் சொன்னார். ரத்ன சாமானிய பத்ததி அதில் ரத்னங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கின்னு அந்த ரத்னங்கள் பத்தியெல்லாம் அழகாக பேசினார். அதுக்கப்புறம் சமாச்சா பத்தியில வாயுடைய பெயரை பற்றி எல்லாம் பேசினார். ஆக குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தையே அந்த பத்தியில சுவாமி தேவியின் இதுவரையும் வர்ணிச்சாச்சு. ஆனால் இந்த பத்ததியில பிரகீர்ணக பத்ததி பல விஷயங்களையும் கலந்து எல்லா விஷயங்களையும் இதை பேசுகின்றபடினால இதுக்கு பிரகீர்ணக பத்ததின்னு பேரு. இது என்ன சாதிக்கிறேன் தத்பதத்திரம் தசாஸ்துமேன். இந்த தத்பதத்திரம் எம்பெருமானுடைய பாதுகை இருக்கேன் அது தசாஸ்துமே, அது எப்படி பெருமாளுக்கு சேயசாதனமா இருக்கும் அதே மாதிரி எனக்கும் சேயசாதனமாக இருக்கட்டும். எனக்கு சேயசாதமா இருந்தா எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும், மோட்சத்துக்கு காரணமாக இருக்கட்டும் என்று சுவாமி தேசியம் பிரார்த்திக்கிறார். பெருமாளுக்கு என்ன சேயசாதமா இருந்தது அப்படின்னு கேட்டவனாக்க பெருமாள் அதை போட்டு நடந்தாக்க முள்ளுக்குள்ளுக்கால் குத்தாமல் அது க்ஷேமமாக நடப்பதற்கு கருவியாக நன்கு நடப்பதற்கு கருவியாக இருந்தது பாதுகா தேவி. இல்லையா? அது மாதிரி பெருமாளுக்கு அப்படி இருந்தது போல எனக்கு சேய சவரனா எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யத்துக்கு சவரனமாக இந்த பாதுகா தேவி ஆகட்டும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில்.